சீடன் நேட்டை கூடி தனது நிசவடிவத்தை தரிசித்தல் வினா. பிறகு அச்சிடன் யாது செய்தான்? விடை: வேதாந்த சாஸ்திரமே என்றி அதற்கிணக்கமாய் தனக்கு பெருந்துணையாயுள்ள குருவும் கூறிய உண்மை நெறி தவறது என்றும் சிவஞான வள்ளலார் பலவிடத்தும் வற்புறுத்திக் கூறுதலால் அப்பாவனையின் பயன் இனிது விளங்குமென். மப்ரமமே யான ஞானி பின்னரிச் சம்சாரத்தை மறுவிடாநாதலாலே மாசர முமுற்றுவானோன். பிரம்னான் பிரமமேனான் பிரம்மையைக் காணென்றிங்கன். திரமதாய் பிரமன் தன்னை தினமுமே எறிய வேண்டும். திருசித் தோற்றன் தன்னை திருக்கு மாத்திரமே யாக பிரபிலாப்பித்து நின்னை பிரமமாய்ப் பார்த்திருந்தேன். கரியனே வெளியிலுள்ளே லாவது சமாதி பெற்று கருமபன் தம்மரைக்கும் காலனை தள்ளு வாயே மூன்று என்று விவேச்சூடாமணி கூறுவதும் சித்தசாந்தன் சிதம்பரமாத்தானே திகழும் அனுபவத்தை சித்தசாந்த முளமேலோர் சிவோகம் பாவித்தடைகின்றார் என்று சொரூபானுசந்தானன் கூறுவதும் சர்க்குரு வருடத்துவம் அசிவாக்கிய வழியே தனைத்தான் உணர்ந்தமா யோகி சிவோகம் பாவித்திடுபெருந்திறத்தால் நிறைபறி பூரண நித்தியானந்தன் என்று சொரூபலட்சணாவிருத்தி கூறுவதும் அங்கமுத லணுவுமிலா தகண்டாகாரமாகியுள்ள பத்துவித பரசிவத்தை சங்கமர் சந்ததமுன் சிவோக மே நின் சலியாத பாவனையார் பூசை செய்து துங்கபர சிவகருணை திடமாய்ப்பெற்றுத் தொடரமனோ விகற்பமிலாமுடனே தீர்ந்து பங்க மிலா பரமசிவ போதன் கூர்ந்து பரமசிவனானேனையா என்று ரிபுகீதை கூறுவதும் பத்தனனாம் மன்னிய சோகமா மாமரையாளர் தன் சென்னிய தான சிவோகமா மீதென்ன வந்தது சித்தாந்த மாமரையாய்ப்போரு துன்னிய வாகம் நூல் எனத் தோன்றுமே. ஒழிந்தேன் பிறவியுறவென்னும் பாசன் கழிந்தேன் கடவுளு நானும் ஒன் ரானேன் என்று திருமந்திரன் கூறுவதும் பிறவுமிங்கொன்று எரியத்தக்கனவாம் என்பது தத்துவ விளக்கப்படலம். பஞ்சகோசங்களுள் ஒவ்வொன்றையும் இது நானல்ல இது நானல்ல வென்று நேதித்து கழித்து அவற்றிற்கு விலட்சணமாய் அதற்கு மேல் காணப்படுகின்ற பஞ்சகோசங்களின் அபாவ வடிவ பாழையு சூனியத்தையு தானல்லவென்று நேதித்து பின்பு அகத்தில் அச்சுனியத்தைக் காணா நிற்கும் அனுபவ வடிவமான சாட்சித்தான் என்றுள்ள சுக்குமமான வாழை மரத்தில் உள்ள தண்டையெடுத்து அனுபவிக்க விரும்புவோர் அதன் பட்டைகளைப் பிரித்து ஒவ்வொரு பட்டையையும் இது தண்டல்ல இது தண்டல்லவென்று நேதித்து தள்ளி மிஞ்சி நின்ற தண்டையெடுத்து அனுபவிப்பது போல பஞ்சகோசங்களில் உள்ள ஆத்மாவையும் பிரித்தரின் தனுபவிக்க வேண்டுமென்பதாம். ஒன்று, கோசபஞ்சகத்துள் ஒவ்வொன்றை நானெனக் கொள்ளல் துவித விருத்தியாம். இரண்டு, அவற்றுள் ஒவ்வொன்றையும் யுக்தியால் இது நானல்ல இது நானல்ல வென்று நேதித்து என்று நின்ற ஆத்மாவை சாட்சியை நானெனக் கொள்ளல் சாட்சி விருத்தியாம். மூன்று, அகம்பிரமாஸ்மி என்னும் விருத்தி அகண்டாகார விருத்தியாம். இம்மூன்றனுள் துவித விருத்தி பந்தத்திற்கேதுவாயும் சாட்சி விருத்தி சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி வடிவ மோட்சத்திற்குச் சாட்சா சாதனம் அன்றாயும் அகன் தாகார விருத்தி அம்மோட்சத்திற்குச் சாட்சாத் நேர் சாதனமாய விருத்தின் அதிதீவிரபரிபாகிகள் முன்னுள்ள விரண்டை எகற்றிப் பின்னுள்ள ஒன்றைக் கொள்ளல் வேண்டுமென். இம்மூன்று விருத்திகளைப் பற்றி ரிபுகீதை தேகமுத நான் என்ன துவித விருத்தி திகழ் சாட்சி நான் என்னல் சாட்சி விருத்தி ஏகபர் நான் என்ன லகண்ட விருத்தி இம்மூன்று விருத்திகளில் இரண்டைத் தள்ளி யாகுமகன் தாகார விருத்தி தன்னை எனவரது மாதரவா எப்பியாசித்து சோகமுருன் சித்தவிகர் பங்க தீர்த்திச் சொன்னவகன் தேகரச் சுரூப மாவாய் என்று கூறுவதருக. ஒன்று, அகண்டாகார விருத்தி மாத்திரமா இருத்தல் சம்பரின் யாத சபிகர் சமாதியாம். இரண்டு, அவ்விருத்தியும் நீங்கித் தான் மாத்திரமாக நிற்றல் அசம்பெறியாத நிர்விகர் சமாதியாம். சாட்சி விருத்தி மோட்சத்திற்குச் சாட்சாத் சாதனமன்றென்பது தொம்பதத்தி லுபாதிகளச் சொருபதா மது போற்றன்மையதான் தற்பதசோ தனை செய்வம் வேண்டும். தம்பவுடன் மூன்றினுக்கும் சீவனுக்கு முதலான் சாற்றுதன்மா திரைப்பகுதி தானுமிருப்பதனா நம்பரிபோ ரணமறைந்து ஞானமென்று முனம்போ நாடமுயி ராதலினானாதனருப்படியே இம்பருபா தீயும் போயினிரு பாதிகமா மதனா லெப்பொருளப் பொருளாகி இருப்பது தன் இயல்பே என்று உபரிடுதன் கூறுவதால் நன்கு விளங்கும். பதினொன்று எண்பத்தொன்று, கைவல்லிய தவநீதம் 77 அனுபவா நந்த வெள்ளத்தொழுந்தியே எகண்டமாகித் தனகர நங்களாதி சகலமு மிறந்த சித்தாய் மனதுபோ ரணமாய்த்தேக மானசர்க்குருவும் காண நனவினிற் சுழுத்தியாகி நன்மகன் சுபாவமானான். சங்கற்பத்தையும் அகற்றி அப்பால் கோடுஸ்தன் பிரம்மென்னும் அகம்பெருமாஸ்மி நான் பிரம்மமாயிருக்கிறேன் என்னும் அகண்டாகார விருத்தியும் நிதித்தியாசனத்தின் பரிபாக வசத்தால் உறங்கினோன். கைப்பொருள் போல நீங்க பெற்று அகண்டகரசமாயுள்ள பரிபூரண வடிவ பிரம்மத்தை தரிசித்தனன் பிரம்ம வடிவமாக விளங்கினான்.